శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజిహ్నమిశ్రేభ్య నమోక్తిమధీమహే యదుక్తయిత్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. శ్రీవికంఠస్తవత్తుల இன்றைய தினம் 92வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். பூயஸ்ச ஜன்ம சமயேஷு சுதுர்வசானி துக்கானி துக்கமதிரிச்ய கிமப்யஜானன்னே மூடோனுபூய புனரேவது பாலபாவாத் துக்கோத்தரம் நிஜசரித்ர மமுத்ர சேவே. ஆழ்வான் மாதிரி நைத்தியானுசந்தானம் பண்றதா யாருமே கிடையாதுன்னு பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சப்ததி ரத்ன மாளிகையில சாதிக்கிற ஆழ்வான் தான் எவ்வளவோ மேதாவியாக இருந்தாலும் ஆச்சாரிய பக்தியோடு இருந்தாலும் அனுஷ்டானத்துல சிறப்பு மிக்கவராக இருந்தாலும் பாகவதாராதனத்துல முதன்மையாக திகழ்ந்தாலும் பகவத் பக்தியில தன்னேற்றம் மிக்கவராக இருந்தாலும் தன்னை சொல்லிக்கச்சே ஒண்ணுமே இல்லாதவராக தான் சொல்லிக்கிறேன். அது அவருடைய சொரூபான சந்தானம். பெருமாளுக்கு எதிர நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இத்தனை பாகவதாளுக்கு எதிர நம்ம ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி நினைக்கிறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். எங்கேயான ஒரு கோவிலுக்கு போனோம்னா பெருமாள் சேவிச்சோம்னாக்க நமக்கு அந்த பெருமாள் சேவை கிடைச்சதே பாக்கியம்னு நினைக்கிறது இல்லை. அங்க கொஞ்சம் தெரிஞ்சவா இருந்தாருனாக்க அங்க இருக்கிற அர்த்தக்கார நம்மள விசாரிக்கணும், இல்ல அவ நமக்கு மாலை போடணும், தடாரி சாய்க்கணும், அப்படி இப்படின்லாம் ஒரு ஆசை எதிர்நோக்கி இருக்கும். நாம என்ன பண்ணிருக்கோன்றத பத்தி துளி கூட தினத்தே பாக்குறது இல்லை. நாம இதுக்கெல்லாம் தகுதி பெற்றவர்களா என்பதை பத்தி தினத்தே பாக்குறது இல்லை. இது உலக இயல். அப்படியே ஒரு சின்னதா ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டா கூட அது எல்லாரும் நம்மள ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுக்காக நாம பண்றோம் தவிர பரமாத்மா நம்ம பண்றோமான்னு கேட்டோம்னா தெரியல. இந்த மாதிரி சன்னிவேசத்துல இந்த சம்சாரத்துல ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம எப்படி எப்படியோ சிரமப்படுறோம். அத சிரமமாக நினைக்கிறோமா இல்லையா அத பத்தி தான் இப்ப சொல்லிட்டு வர இந்த 5 ஸ்லோகங்கள்னால இந்த சம்சாரத்துல நாம அனுபவிக்க கூடிய சொல்லனா சொல்மங்களை சாதிக்கிறார். இதுல கர்ப்பவாசத்துல அதாவது தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கச்சே நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை விஸ்தாரமா சொன்னார். இதுக்கு மின் ஸ்லோகத்துல பூயஸ்ய ஜன்ம சமயேஷு சுதுர்வசானி துக்கானி துக்கம் அதிரச்ச கிமப்யஜானன் துக்கம் துக்கம் தவிர வேற ஒன்னும் அறியாதவர்களாக இருந்திருக்கோம்னு பிறப்பு சமயத்துல நினைக்கிறது. இதுக்கு மின் ஸ்லோகத்துல கர்ப்பேஷு நிர்பர நிபீடன கிண்ணதோகம் சோதீயசோதி மகதோக்கியகிலஸ்ய ஜந்தோகம் ஜன்மாந்தரண் அனுவிசிந்த பரசஹசிராணி அத்ராஹம் அப்ரதிவித விதிஹி நிகதஸ்டராமின்னு அடுத்தது சொல்லி சொல்ற. இங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், இந்த கர்ப்பத்துல இருக்கிற காலத்துல நமக்கு வர சிரமத்தை காட்டிலும் இந்த கர்ப்பத்துல இருந்து வெளியில வரைச்சு இந்த பிறக்கும் பொழுது நாம படுற கஷ்டம் இருக்க, அப்ப அது சொல்லவே முடியாதான் இந்த ஒரு சிரமம்ன்றது என்பதாக சொல்ற. கர்ப்பத்துல இருக்கச்சு ஜன்மாந்தர ஸ்மரணம், பூர்வ ஜென்ம ஸ்மரணம், வரப்போற ஜென்மத்தினுடைய ஒரு நிலை, இது எல்லாம் நமக்கு தெரியுமா? அந்த கர்ப்பத்துல இருந்து வெளியில வரச்சே அதுவும் தெரியாத போயிடுமா? ஜென்மாந்தர ஸ்மரணமும் இருக்காது, வரப்போற ஜென்மம் எப்படி இருக்கும் அப்படின்றதும் தெரியாத போயிடுமா? இது ஜென்மாந்தர ஸ்மரணம், அந்த பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இருக்குன்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது பிரத்யேகிச்சு ஒரு சில அடையாளங்களால நாம தெரிஞ்சுக்கிறோம். கர்ப்பகாலத்துல ஜென்ம ஸ்மரணம் இருந்திருக்கு அப்படின்றது. மாடு கண்ணு போடுறது, கண்ணு போட்ட உடனே அந்த பசு, தாய் பசு அந்த கண்ணுக்குட்டிய தன்னுடைய நாக்கால அதுல இருக்கக்கூடிய ஒரு நீர் தன்மை எல்லாம் போக்கடிச்சு அது எழுந்து நிற்கும்படியாக ஒரு நிலையை ஏற்படுத்துறது. அதனால அந்த கண்ணுக்குட்டி ஏந்து நிக்கிறது, ஏந்து நின்ற பிற்பாடு அது பால் சாப்பிடணும், அதுக்கு ஒரு பசி வருது, பசினால பால் சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் வருது. மாடுக்கு, தாய் மாடுக்கு தெரியுது இதுக்கு பின்னங்கால் நடுவுல வந்து அந்த மடியில இது பண்ணாதான் பால் சாப்பிட முடியும்ன்றதுக்காக அந்த மாடு என்ன பண்றது, திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி அந்த மடியை காண்பிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்றது, அது முகத்தந்த. கண்ணுக்குட்டி என்ன பண்றது, அதுக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்தர ஸ்மரணம் இருக்கு, அந்த ஸ்மரணத்தினால முன்னங்கால் நடுவுல போனா பால் இருக்குமா, பால் ஆகாரம் கிடைக்குமா, இல்ல பின்னங்கால் நடுவுல போனா ஆகாரம் கிடைக்குமான்றது புரிஞ்சுக்காமல் முன்னங்கால்ட போய் முட்டுறது, ஏதோ இந்த இடத்துல பால் கிடைக்கும், ரெண்டு கால் நடுவுல பால் நமக்கு கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும்ன்ற ஒரு புத்தி தாவதா அவ்வளவுதான் அதுக்கு இருக்கு. அப்புறமா மாடு காண்பிக்கிறது, பின்னங்கால காண்பிக்கிறதுனால அது பால் சாப்பிடுறது. இப்ப இந்த கண்ணுக்குட்டிக்கு ஜென்மாந்தர ஸ்மரணம் இருக்கு, எப்போ அந்த முதல்ல அந்த பால் சாப்பிடுற வரைக்கும் அந்த ஸ்மரணம் தான் வந்து இந்த கால் நடுவுல இடையில தனக்கு சாப்பிடுற ஆகாரம் கிடைக்கும்ன்ற ஒரு புத்திய ஏற்படுத்துறது. அப்ப இது முதல்ல வந்த பிற்பாடு, அப்புறம்லாம் ஜென்மாந்தர ஸ்மரணம் போயிடுறது. இது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, புராணங்கள்ல, கருட புராணங்கள் முதலியங்கள்ல பார்த்தோம்னா விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய சிரமங்களை காட்டிலும் ஜனன காலத்துல ஏற்படுற சிரமம் இருக்க அது சொல்லவே முடியாது. ஜன்ம சமயேஷு சுதுர்வசானி துக்கானி துக்கமதிரீத்த கிம பிரஜானன்னே. ஹே பகவன்னே, எம்பெருமான பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை இது. பூயஸ்த ஜென்ம சமயேஷு, கர்ப்ப காலத்துல நாம பட்ட சிரமத்தை காட்டிலும் அதிகப்படியாக சொல்லணும் துன்பத்தை நாம அடையிறோம். ஜென்ம சமயேஷு, இந்த கர்ப்பத்தில இருந்து வெளிப்படும் பொழுது என்பதாக சொல்றார். சுதுர்வஜானீ, இது எவ்வளவு இந்த கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டம், இது இதெல்லாம் ஒரு கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா என்ன கேட்டா, இந்த கஷ்டத்தை சொல்லவே முடியாது. இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாதன. துக்கானி அனுபவிய, அந்த துக்கத்தை அனுபவிச்சுதான் நாம எல்லாம் வெளியில வரோம். பேதை பாலகன்னதாகும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். திருமாலை என்று ஒரு திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வார் அருளி செய்கிறார். அது தொண்டடிப்படி ஆழ்வாருடைய பாசுரம். அது திருமாலைக்கு உருகாதார் அந்த திருமாலையை சேவிச்சு அதன் மூலமாக தன்னை தெரிஞ்சுக்காதவாள், அதுக்கு உருகாதவாள், அது பெருமாள் விஷயத்துல அவ பக்தியே இல்லாதவாள் என்பெல்லாம் அந்த திருமாலைக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்படுகிறது. அந்த திருமாலையில சொல்லி சொல்ற நம்ம எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம், நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் என்ன, அந்த சிரமங்களினுடைய அனுபவம் எப்படி இருக்கும். இது சிரமங்கள்னு வாயால சொன்னா போகாது. ஆகையால அதுக்கு எல்லாத்துக்கும் மேல்பட்டதாக அந்த அனுபவத்தை சொல்லி சொல்ற. அப்போ அந்த அனுபவத்துல வரைச்சு பேதை பாலகன் அதாகும் என்பதாக ஒரு விஷயம். அப்போ பேதையாக இருக்கிறது, இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விசேஷத்தை சொல்லி சொல்றதாக அந்த பாத்திரத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி வரச்சே அது ஆகும், பேதையாக இருக்கிறது, பாலகனாக இருக்கிறது, அதுவாக ஆறுதுன்னு அதுன்னு ஒண்ணு சொல்லி சொல்றாரு. அந்த அதுதான் இந்த பிறவியிலிருந்து வரத்து இருக்கக்கூடிய நிலை என்பதாக சொல்லி சொல்ற. இது ஆகையில ஆழ்வார் தன்னுடைய அனுபவத்தை அனுபவம்னாக்க அவள்லாம் வந்து அயோனிஜா அப்படி இருந்தாலும் கூட அவ தன்னை பத்தி சொல்லச்சு எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தான் சொல்லி சொல்ற. அந்த மாதிரி வரைச்சு நமக்கு வரக்கூடிய சிரமங்கள், லோகத்துல வரக்கூடிய சிரமங்களை பத்தி நாம ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும். துக்காணி துக்கம் அதிரிச்ச கிமப்பி அஜானன்னு, துக்கம் துக்கம் தவிர வேற எதையுமே தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கும். துக்கத்தை தெரிஞ்சிருக்கிறதுன்றது வேற விஷயம். துக்கம் தவிர சுகத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சதுனால ஒரு சந்தோஷம் வருதுன்னு அது பரவாயில்ல. அது இல்லாத துக்கானி துக்கம் அதிரிச்ச கிமப்பேதான்னு, துக்கம் துக்கம் தவிர வேற எதையுமே அறியாமல் இருந்துட்டு இருக்கிறதுன்றது இருக்க, அதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. நாம நித்தியத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நித்தியம் நாம எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த சிரமத்தை அனுபவிக்கிறது அது சிரமம்ன்றது தெரியல. ஏன்னா இன்னொன்னு சுகம்னு ஒண்ணு தெரிஞ்சுட்டா தானே இத சிரமம்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இன்னொரு சுகத்தை நாம தெரிஞ்சுக்காமல் நாம இருந்துட்டு இருக்கச்சு இது துக்கத்தை துக்கமாக உணர முடியுமான்னா முடியாத. அப்ப துக்கத்தை நாம உணராதவர்களாக தான் நாம இருந்திருக்கோம்னு அர்த்தம். இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில வரைச்சு ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த இடத்துல இந்த யவ்வன பருவத்துல வரக்கூடிய சம்பவத்தை சொல்லக்கூடியது அடுத்த பாசுரத்துல சொல்ல போற. ஜென்ம சமயத்துல வரக்கூடிய நிலைய சொல்ல போறது இந்த பாசுரத்துல. இதுக்கு மின் பாசுரத்துல வரச்சே கர்ப்ப சமயத்துல வரக்கூடிய சிரமத்தை சொல்லி சொல்ற. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம படக்கூடிய சிரமங்களை பத்தி சொல்ல போற. இது எல்லாம் தான் அனுபவிச்சது, ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறது என்பதை செல்லாம் சொல்றது ஒரு விஷயம். அது நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதோர் அரங்கம் எண்ணாது அயர்ந்து வீழ்ந்தழிய அழிய மாந்தர் கவலை உள்படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. நமனும் நமன்னாக்க எவன், நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி எம்பெருமானுடைய விசேஷத்தை சொல்லி சொல்ற. சொர்க்கலோகத்தில் இருக்கச்சே திருமிஷேழ்வார் சாதிக்கிறார், யமன் யமபட்டாள கூட்டு அந்தரங்கமா காதல ஒரு வார்த்தை சொல்றான். யாரான நாராயணனுக்கு தாசன்னு சொல்லி சொல்லிட்டாள்னாக்க, நான் வந்து லோகத்துல இருக்கோ எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் தான் ராஜான்னு நினைச்சிட்டு இருப்பா, பரிஹர மதுசூதன பிரபன்னானு சொல்லி சொல்ற. பிரபுரயம் பிரபுரகம் அந்யன்றாம் அந்யன்றாம் அகம் பிரபு. பாகவதாளாக இருக்கிறவா தவிர மீதி பேருக்கெல்லாம் தான் நான் பிரபுவாக இருக்கிறனே தவிர, எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினவாளுக்கு நான் பிரபுர் இல்ல. பிரபுரகம் அகம் அந்யன்றாம் வைஷ்ணவானாம். இது விஷ்ணுபுராண ஸ்லோகம். அந்த விஷ்ணுபுராண ஸ்லோகத்தை அப்படியே கொண்டு வரேன். இந்த இடத்துல இவ யமன் தன்னுடைய பட்டாளுக்கு ஒரு ரகசியமான விஷயத்த காதோட சொல்லிருக்காள். காதோட சொல்லச்சு நரக்கத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் அது காதுல விழுதும். என்ன விழுதுன்னா, பிரபுரக மன்னியன்றனாம் நான் வைஷ்ணவானான்னு சொன்ன உடனே மீதி பேருக்கெல்லாம் தான் நான் பிரபு, வைஷ்ணவாளுக்கு நான் பிரபு இல்ல. இப்போ வைஷ்ணவாள் யாருன்னா, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றவாளா இருந்து இருக்கிறவாள்லாம் வைஷ்ணவாள். அந்த எம்பெருமானுடைய திருநாமமே நமக்கு உய்ய வழிவகுக்குன்ற எண்ணத்தோட இருக்கிறவா எல்லாருமே பிரபுன்னு சொன்ன உடனே அங்க நரகத்துல இருக்கிறவாள்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாள். சொல்ல ஆரம்பிச்ச உடனே அந்த நரகமே சொர்க்கமாக ஆயிட்டான் அவளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படக்கூடியது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கட்டு, லோகத்துல நாம படுற நிலை என்னன்றத கொஞ்சம் பார்க்கணும். இத்தனை நாள் கர்ப்பத்துல சிரமப்பட்டோம், கர்ப்பத்தில இருந்து வெளியில வரச்சே படாத கஷ்டம் இருக்கு. இதுல தோஷ சப்தகம்னு சொல்லி சொல்றது, இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு சுகத்திலையும் ஏழு விதமான தோஷங்களை உடைத்தானதாக இருக்கான். இது அல்பமாக இருக்கு, பிராகிருத்தமான போகங்கள் எல்லாமே அல்பமானவை, நமக்கு தெரியாது. நாம நினைச்சே பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும். நாம நினைச்சுட்டு இருப்போம், நம்ம சேர்ந்தவாள் எல்லாரும் நம்மளண்ட பிரீத்தியோட தான் இருந்துட்டு இருக்கா, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நம்மளை விட்டு அவளும் பிரிய மாட்டா, அவளை விட்டு நாமளும் பிரிய மாட்டோம் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாமல் பல விஷயங்கள், நமக்கு அத்தியந்த ஸ்நேகமா இருக்கிறவா கூட நம்மளை விட்டுட்டு போயிடுறவா இருக்குவா. அப்போ அந்த ஸ்நேகம் உள்பட பந்தம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த போகங்கள் அல்பமானவை, இது நிலையற்றவை. அல்பமாகறதோட மாத்திரம் இல்ல, இது ஸ்திரமா இருக்கக்கூடியதா அப்படின்னா அல்பா ஸ்திரன்னு சொல்லி சொல்றாரு, அஸ்திரமானதாக இருக்கிறது. அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், ஒரு போகத்தை அனுபவிக்கணும், இந்த வீடு கட்டணும்னாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாதான் இந்த வீடு கட்ட முடியும். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், ஆர்ஜிதானாஞ்ச ரக்ஷணே துக்கம், ஆயே துக்கம் வெயே துக்கம், இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் துக்கம்தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், சம்பாதிச்ச பணத்தை ரக்ஷணம் பண்றதுக்கு திருடம் கொண்டு போகாதிருக்கிறதுக்கு அதை எங்க வைக்கிறதுன்னு தெரியல, டாக்ஸ்ல தூக்கம் போயிட்டேன்னா என்ன பண்றது, அதுல போய் துக்கம், ஆயே துக்கம், பணம் வந்தா துக்கம், வியயே துக்கம், அது செலவழி போச்சுன்னா துக்கம், இப்படி எல்லா சமயத்திலையும் துக்கமாக இருக்கு. இன்னும் சில பேருக்கு என்ன ஆறுதுன்னாக்க, சொர்க்கம் மாதிரி சுகத்தை அனுபவிக்கச்சே கூட மனசெல்லாம் என்ன ஆறுதுன்னா, க்ஷீண புண்ணிய மத்தியலோகம் பிரவேசத்தின்னு சொல்லிருக்கு. நம்மளுடைய புண்ணியெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுனாக்கா மறுபடியும் இந்த மனுஷலோகத்துக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிருக்கு. இப்போ என் புண்ணியத்துல ஒரு நாள் அனுபவிச்சுமானா அது போயிட்டு அது போயிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் இவ்வளவு நாள் தான் இருக்கு, இவ்வளவு நாள் தான் இருக்குன்னு அத்தையே நினைச்சுக்கிற ஒரு சன்னிவேசம். அங்க போயும் நிம்மதியா இருக்க முடியாததாக இருந்துருக்கு. சில சில அனுபவங்கள் அனுபவித்த பிற்பாடு தற்பிரயுக்தமான ஒரு துக்கம் ஏற்படுறது. நிறைய பெரிய தடியாரத்தனை ரொம்ப போக்கியமா பதார்த்தங்கள் எல்லாம் பண்ணிருக்கான், அதை நம்ம சாப்பிடுறோம். சாட்ட பிற்பாடு நமக்கு முடியாத அவசப்படுறோம், எத்தனையோ சிரமங்கள் எல்லாம் வருது. நாம நிச்சயம் சாதம் சாதம் சாட்டிருந்தவா போய் இந்த மாதிரி ஒரு தனியார் ரசங்கள் விசேஷமான இதை சொன்னோம்னாக்க அது நமக்கு தாங்க முடியாததாக இருக்குது. இப்படி ஒரு சிரமம் ஏற்படுறது. அதுக்கப்புறமா இந்த அனுபவம்ன்றது நம்மளுடைய சாமர்த்தியத்தினால வருதுன்னு நாம நினைக்கிறோம், ஆனா அது விபரீதமாக இருந்துருக்கு. அது விபரீதமான அபிமானத்தினால வருது. இது இப்படிப்பட்ட இல்ல எல்லாமே நன்னாவே இருந்துருக்குன்னு வச்சுப்போமே, நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே இருந்துருக்கு, எல்லாம் சந்தோஷமா இருந்துருக்கா அப்படின்னு நினைச்சா, இப்ப இதனுடைய இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்றது பகவத் ஆனந்தத்துக்கு பகவத் அனுபவத்துக்கு தடங்கலாக இருக்கிற முடியும். அதனால இது எல்லாமே நமக்கு சிரமத்தை கொடுக்கறது தானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அனுபவிச்சுட்டு துக்கமதிரிச்ச கிமப்பிரதானம், துக்கம் தவிர வேற ஒண்ணுமே தெரியாத இருந்துருக்கிறது இருக்கேன். அது அதுதான் ஒரு விசேஷம். அளவுதான் சாதிக்கிற அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சமசஹே மே சஹஜம் ஹே துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானம் பராபவோ நாத நதேனு ரூபா. அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹே துக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் சிரமத்தை அனுபவிக்கிறதுன்றது ஒன்னும் புதுசு இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ நாள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுதான் இன்னைக்கு இந்த மனுஷ ஜென்ம பரியந்தமாக நான் வந்திருக்கேன். நம்ம பாவிக்கும் வா சர்வம் சகயமே என்ன, இதோட முடிஞ்சு போயிட்டு தான் உனக்கு எத்தனை எத்தனையோ ஜென்மம் இருக்க, அத்தனை ஜென்மத்துல என்ன பண்ண போற அப்படின்னா, இத்தனை ஜென்மங்களால நான் என்ன கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டத்தை நான் பட்டு போறேன், எனக்கு ஒன்னும் அதனால ஒன்னும் கஷ்டம் இல்லை. சர்வம் சகயமே சகஜம் துக்கம், இந்த துக்கானுபவம் அது எனக்கு ரொம்ப இயல்பு சுவாபாவிகம். இந்த துக்கானுபவம் தவிர வேற ஒண்ணுமே நான் இத்தனை நாள் பார்க்காதவனாக நான் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த துக்கத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஒரே ஒரு மாறுதல் இருக்கு, இத்தனை நாளைக்கும் இன்னைக்கும் மாறுதல் இருக்கு. இன்னைக்கு என்ன மாறுதல் என்று கேட்டா, இத்தனை நாளா எம்பெருமான் திருவடியில நான் சரணாகதி பண்ணாத இருந்தேன், இப்போ அந்த பகவத் அனுகிரகத்தினால அவனுடைய உபகாரத்தினால என்னுடைய ஒரு எதிர்ச்சா சுக்கிரத்தை மாத்தி இந்த பகவானுடைய திருவடியில சரணாகதி பண்ணும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டான். இப்போ எனக்கு என்ன சொல்லிக்கச்சே எப்படி நான் சொல்லிக்க போறேன் அப்படின்னா, பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணவன் என்றுதான் என்ன நான் சொல்லி பண்ணான். இத்தனை நாள் வரைக்கத்தே தானா ஒரு ஜீவனை சொல்லிட்டு இருக்க போறோம், இந்த ஜீவன் எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுதுன்னு குவாலிஃபை பண்ணி சொல்ற ஒரு சன்னிவேசம் இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த சன்னிவேசத்துல எனக்கு மறுபடியும் துக்கங்களுக்கு வந்ததுன்னாக்க, அதனால எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல, உம்மை பேர் தான் கட்டுப்படுது. சர்வம் சஹேமே சஹஜம் ஹி துக்கம் கிந்து த்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நதனதேனு ரூபஹ கிந்து தொடக்கிரே சரணாங்கதா நாம் உம்முடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணவாளுக்கு பராபவகா, அவளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னா அது உம்முடைய நிலைக்கு இழுக்கு நதேனு ரூபகா, உம்முடைய நிலைக்கு அது ஏற்றதாக ஆகாது, அது உமக்கு தான் இழுக்கே தவிர எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்றார். இந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சே, எவ்வளவோ துக்கம் துக்கமிஸ்ரமாகவும் துக்கோதர்க்கமாகவும் துக்கத்தை மேலும் மேலும் விளைவிப்பதாகவும் இருந்திருக்கிற இந்த ஜென்மால மூடோனுபூய புனரேவது பாலபாவாதே, கர்ப்பதிசையில துக்கத்தை அனுபவிச்சாச்சு, அந்த கர்ப்பத்திலேருந்து வெளியில வரைச்சு சொல்லனா துன்பங்களை அனுபவிச்சாச்சு, அந்நச்ச துக்கம் அதை பண்ணிட்டு மூடோனுபூய புனரேவது பாலபாவாது, இந்த மூடனாக இருந்திருக்கிறேன் அறிவில்லாதவனாக இருந்திருக்கிறேன் அடியேன் புனரேவது பாலபாவாது, ஒரு அறியா பிள்ளையின் ஒரு நிலையில ஒன்னும் தெரியாத ஒரு பையனாட்டம் துக்கோத்தரம் நிரதரித்திர மமுத்திர தேவே, மேலும் மேலும் துக்கங்களையே உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற தன்னுடைய செயல்கள், அந்த செயல்களாலே நிஜ சரித்திரம் அமுத்திர சேவே, இந்த லோகத்துல பரலோகத்துல, பரலோகம்னா இந்திராதி சொர்க்காதி லோகங்கள்ல அர்த்தம் இல்ல, அமுத்திர அப்படின்னாக்க வரப்போற ஜென்மங்கள்லயும் சேவே அங்கேயும் இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வரேன் நானு, இருமையிலுள்ளெல்லாம் காலம் இருக்கிற நாள் வரைக்கும் நான் அனுபவிக்க இருக்கிறது துக்கம்தான். இது இப்படி தன்னுடைய சிரமத்தை பத்தி இப்படி சொல்ற, கர்ப்பபாவத்துல ஒரு துக்கம், அதுல இருந்து வெளியில வரைச்சே அதனால படுற துக்கம், பாலபாவத்துல வரைச்சே அதுல துக்கம், இப்படி இன்னும் மீதி காலங்கள்லயும் துக்கம்தான் வரப்போறது. அந்த துக்கத்துல இருந்து வரைச்சு என்ன இருக்கு அப்படின்னா சட்டவாயுன்னு ஒரு வாயுவா, கர்ப்பத்தில இருந்து வெளியில வரைச்சு அந்த சட்டவாயு நம்மள சூழ்ந்துக்கிறது தான், சூழ்ந்த பிராக்ஜன்ம ஸ்மரணங்கள்லாம் போயிட்டு ஒரு அந்த பிராகிருத்தமான ஒரு நடவடிக்கையில இருக்கும்படியாக பண்றதான். அந்த சட்டவாயுவை அண்டவிட்டாத பண்ணினவர் நம்மாழ்வர், அந்த மாதிரி எல்லாரெல்லாம் போக பண்ண முடியாது. ஆகையால நமக்கு அந்த சடவாயுனுடைய சம்பர்க்கத்தினால அதனுடைய சேர்க்கையினால பலவிதமான துக்கங்கள் நமக்கு ஏற்படுறது, அத்தனை துக்கங்களையும் அனுபவிச்சுருக்கோம். இதை அனுபவிக்கிறது இதுவே நம்ம பண்ற கர்மாக்களாலையும் துக்கங்கள்லாம் ஏற்படுறது, இந்த துக்கானுபவமே நமக்கு சொரூபமாக ஆயிடுத்து. இதை என்ன சொல்லணும், இருக்கிறது இருக்க பிரகாரம் இருந்துட்டு போட்டோமே சொன்ன, பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல ஒரு கிருபை வரத்துக்கோசம் இத சொல்றாருன்னு அர்த்தம் இருக்கு. நம்மளுடைய சிரமத்தை வெளிப்படுத்தினாதான் பெருமாளுக்கு நம்மளிடத்துல ஒரு கிருபை ஏற்படும். சரணாகதியில கார்பண்யம் என்கிற ஒரு அங்கம், அந்த காற்பண்யம்ன்ற அங்கத்துல என்ன சொல்றேன்னா கிருபா ஜனக கிருபண விருத்திஹி என்பதாக சொல்றது, அதுவா கர்வஹானிஹி, இது ரெண்டும் காற்பண்யம்னு சொல்லப்படுகிறது. கிருபா ஜனக கிருபண விருத்தி, பிரபுவா இருக்கிறவனுக்கு தன் விஷயத்துல இரக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற தம்மளுடைய நடவடிக்கைகள் அதுதான் சொல்ல முடியும். அது கர்வஹானிர்வா, தன்னை தானே காத்துக்கொள்ளலாம்னு இத்தனை நாள் வரைக்கும் எண்ணம் இருந்துருக்கும், அந்த எண்ணம் போய் என்ன என்னால ரட்சிச்சுக்க முடியாது இந்த நிலையில நான் இருக்கேன்னு அதை வெளிப்படுத்தி தன்னுடைய கர்வத்தை, அது கர்வ பங்கத்தை பெருமாளுக்கு முறைப்படி வெளிப்படுத்துவதற்கு அதுதான் காற்பண்யம் அங்கமாக சொல்லப்படுகிறது. அந்த காற்பண்யம் அங்கம்தான் இந்த ஆழ்வான் செய்யக்கூடிய சரணாகதியில அந்த காற்பண்யம் அங்கம்தான் இந்த ஸ்லோகம் மூலமாகவும் இதுக்கு மின் ஸ்லோகங்கள் அடுத்த ஸ்லோகங்கள் இதனாலையும் தெரிவிக்கிறார் என்பதை சொல்றார். நம்ம பொறுத்த வரைக்கும் எம்பெருமானந்தியோடைய திருவடிகள் தவிர வேற எதுவுமே புகழ் இல்லை. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரயிச்சு நாம் சகல க்ஷேமங்களையும் அடைய வேண்டும். இதுதான் ஆழ்வான் தனது சேசக்திகள் மூலமாக தன்னையே தாழ்த்தி கொண்டு அந்த பகவத் கட்டாட்சத்தினால வரக்கூடிய பெருமையை உணர்த்துகிறார். ஆழ்வான் போன வழியில நாமளும் எந்த சமயத்திலையும் கர்வம் இல்லாமல், இது பகவத் அனுகிரகம், நமக்கு எதனா நல்லது ஏற்பட்டதுன்னாக்கா, நமக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்கா, அது நாம பண்ணினுடைய கர்மாவினாலே ஏற்பட்டதுன்ற ஒரு விவேகத்தோடு நடந்துட்டு எப்பவும் அந்த பகவத் அனுகிரகத்தையே பிரார்த்தனை பண்ணிட்டு நடைபெறணும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய நோக்கம். அப்படியே நாமளும் பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். பூயச்ச சன்ன ஜன்ம சமயேஷு துதுர்வசானி துக்கானி துக்கமதிரிச்ச கிமப்யஜானன் மூடோனுபூய புனரேவது பாலபாவாத் துக்கோத்தரம் நிஜசரித்ர மமுத்ர சேவே. கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.